إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة كل ضلالة في النار. அன்பிற்குரிய நர்மை சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரவர்களால் நமது வாராந்திர தொடர் வகுப்பில் இன்றைய தலைப்பாக கௌசர் என்னும் தடாகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்ற நாள் என்று நாம் தலைப்பு போட்டிருக்கிறோம். நாம் மறுமையுடைய நிகழ்வுகள் ஒன்றன்பின் ஒன்றாக பார்த்து வருகின்றோம். அந்த தொடரில் இன்று நாம் பார்க்க போவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற கௌசர் எனும் அந்த பெரும் பாக்கியத்தை பற்றி. என் அருமை சகோதரர்களே, முதலாவது நாம் இந்த தலைப்பிலே பார்க்க போவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படவிருக்கின்ற இந்த கௌசர் என்னும் தடாகத்தை பற்றி. 50க்கும் மேற்பட்ட நபித்தூழர்கள் இது தொடர்பான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள், அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். எனவே இது ஒரு தவாத்துர், முத்தவாத்திர் என்ற அளவுக்கு பல நபித்தோழர்கள் அறிவித்த ஒரு செய்தி. இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கின்ற போது குறிப்பிடுகின்றார்கள், 40க்கும் மேற்பட்ட நபித்தோழர்கள் இது தொடர்பான ஹதீஸ்களை ரிவாயத்து செய்திருக்கிறார்கள். இதை பற்றி ஈமான் கொள்வது மூமின்களாகிய நம் அனைவர் மீதும் கடமையாகும். அதாவது மறுமையுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா இப்படியான ஒரு பெரும் பாக்கியத்தை, கௌசரை வழங்கவிருக்கிறான் என்பதை நாம் ஈமான் கொள்ள வேண்டும். அதை ஈமான் கொள்வது, அதை உண்மைப்படுத்துவது, அதை ஏற்றுக்கொள்வது மூமின்கள் மீதுள்ள கடமை. இதை நிராகரித்தவர்கள் சில பித்அத்வாதிகள், சில வழிகட்ட சாரார்கள் இதை நிராகரித்தார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிட்டார்கள், இதை அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், அர் ரஜ்மு ஹத்தும் மின் ஹுதூதில்லாஹ், அதாவது திருமணம் முடித்தவர்கள் விபச்சாரம் செய்துவிட்டால் கல்லெறிந்து கொள்ளுதல் என்ற இந்த சட்டத்தை பொறுத்தவரையில் இது அல்லாஹுடைய வரம்புகள் என்றும் உள்ள ஒரு வரம்பாகும். இதை யாரும் நிராகரித்துவிடக்கூடாது, மறுத்துவிடக்கூடாது. அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நிறைவேற்றினார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இதை நிறைவேற்றினார்கள். நான் இதை நிறைவேற்றினேன். ஏன் இதை சொல்கிறாங்கண்டா, பின்னால் வரக்கூடிய ஒரு கூட்டம் குர்ஆனில் இது தொடர்பான எந்த வசனமும் இல்லையே என்று என்ன செய்வார்கள், இதை நிராகரிக்கலாம். அதற்காக அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சொன்னார்கள், வசயஜி உகவுன், ஒரு கூட்டம் வரும், கதிரை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும். யுகதிபூன பில் கதர், கதிரை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு கூட்டம் வரும். அது போன்று வந்தது. அதே போன்று நாளை மறுமையுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கப்படுகின்ற இந்த கௌசரை பொய்ப்பிக்கின்ற ஒரு கூட்டம் வரும். நாளை மறுமையுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாஅத்தை பொய்ப்பிக்கின்ற ஒரு கூட்டம், அப்படி ஒன்று கிடையாதென்று பொய்ப்பிக்கின்ற ஒரு கூட்டம் வரும். அதே போன்று நரகத்திலே நுழைவிக்கப்பட்டவர்கள் நரகத்திலிருந்து வெளியேற்றப்பட மாட்டார்கள் என்று அதை பொய்ப்பிக்கின்ற ஒரு கூட்டமும் வரும். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அணுவளவு ஈமான் உள்ளவர்களை எல்லாம் வெளியேற்றுவார்களா இல்லையா, இவைகளை எல்லாம் பொய்ப்பிக்கக்கூடிய கூட்டங்கள் வரும் என்று அவர்கள் சொன்னார்கள். அதுபோன்று வந்தன. முஅ்தஸிலாக்கள் ஹவாரிஜிகளை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதே போன்று கதரியான்று ஒரு வழிகட்ட சாரார் தோன்றினார்கள். பெரும்பாவங்கள் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று முஅ்தஸிலாக்கள் ஹவாரிஜிகள் தீர்ப்பு வழங்கினார்கள். எனவே இந்த இப்படியான கூட்டங்கள் எல்லாம் வந்தன. இதில் அவர்கள் இதையும் சொன்னார்கள். இதை ஹவுதை, மறுமையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற ஹவுதை பொய்ப்பிக்கக்கூடிய ஒரு கூட்டமும் வருவார்கள். எனவே நறுமையான சகோதரர்களை, இது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்களை மூமின்கள் நம்புவார்கள். எனவே இது குர்ஆனும் சுன்னாவும் இதை பற்றி கூறியிருக்கிறது. இதை நாம் நம்பிக்கை கொள்வது நம் மீது கடமையாகும். அதே போன்று உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் அபு பர்சா என்று சொல்லக்கூடிய நபித்தோழரிடம் ரலியல்லாஹுவிடம் கேட்கிறார்கள், அதாவது ஹவுதை பற்றி ஏதாவது செய்தியை நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்து செவியேற்றீர்களா அப்படி என்று சொல்லி கேட்கின்ற போது அவர்கள் சொல்கிறார்கள், ஆம், பல தடவைகள் செவியேற்றேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். யார் அதை பொய்ப்பிப்பானோ, அப்படி ஒன்று நபி அவர்களுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று எவன் அதை பொய்ப்பிக்கிறானோ, ஃபலா சகாஹுல்லாஹு மின்ஹு, அல்லாஹ் அதிலிருந்து அவனுக்கு நீர் புகட்டாமல் இருப்பானாக, இருக்கட்டுமாக என்று அதையும் சேர்த்து கூறினார்கள். எனவே இதை பொய்ப்பிப்பவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போகட்டும் என்று பிரார்த்தித்தார்கள் என்பதையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி அகமதில் பதிவாக இருக்கிறது. 19820 செய்தி. நான் ஆரம்பத்தில் சொன்ன செய்தி அது உமர் ரலியல்லாஹுடைய கூற்று. அது அஸ்ஸுன்னா இப்னு அபி ஆசிம் என்ற அந்த கிரந்தத்தில் 343 செய்தியாக பதிவாக இருக்கிறது. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இந்த செய்திகளை நாம் பார்க்கின்ற போது என்ன செய்தது, இதை ஒரு நிராகரிக்கக்கூடிய போக்கு இருந்தது. அதை சஹாபாக்கள் அதை தகர்த்தெறிந்தார்கள், உடைத்தெறிந்தார்கள் என்பதற்கு இந்த செய்திகள் சான்று. மற்றும் ஒரு செய்தியை பாருங்கள். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு செய்தி எட்டுகிறது. அதாவது உபைதுல்லாஹ் இப்னு ஜியாத் என்பவர் என்ன செய்கிறார், இதை இந்த செய்தியை மறுக்கக்கூடியவராக, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு மறுமையில் ஹவுல் வழங்கப்படும் என்ற செய்தியை ஒரு மறுக்கக்கூடிய ஒரு செய்தி அவர்களுக்கு எட்டுகிறது. அந்த நேரத்தில் அவர்கள் சொன்னார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை பற்றி நான் கூற கேட்டிருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது மதீனாவிலே வயது முதிர்ந்தவர்கள், மதீனாவில் வயது முதிர்ந்தவர்கள், வயதான பெண்கள், வயதான ஆண்கள், அவங்க ஒவ்வொரு தொழுகையிலும் அந்த பெண்கள், வயதான பெண்கள் எதை பிரார்த்திக்கிறாங்க என்று சொன்னால், யா அல்லாஹ், மறுமையில் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹுடைய திருக்கரத்தால் அந்த தண்ணீரை குடிக்கக்கூடிய பாக்கியத்தை எமக்கு வழங்குவானாக என்று சொல்லி மதீனாவில் உள்ள வயதான பெண்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்திக்கிறார்கள். அப்போ அவர்களுடைய ஈமானை விடவுமா அவங்களுடைய ஈமான் குறைந்து விட்டது, என வயதானவங்க என்று சொன்னால் என்னது, அவங்களுக்கு மார்க்கத்துடைய சில நேரம் தெளிவுகள் இருக்காது, அவங்களோட அறிவுகள் மங்கி இருக்குமே, வயதான காலம். ஆனால் அந்த வயதான காலத்தில் கூட என்ன செஞ்சாங்க, ஒவ்வொரு தொழுகையிலும் பிரார்த்தித்தார்கள். எதை பிரார்த்தித்தாங்க, அதாவது யா அல்லாஹ், மறுமையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹுடைய திருக்கரத்தால் ஹவுதிலிருந்து அந்த நீரை பருகக்கூடிய பாக்கியத்தை தருவாயாக. சுப்ஹானல்லாஹ். இந்த துவாவை நாங்கள் செய்திருப்போமா? கொஞ்சம் நினச்சி பாருங்கள். இந்த துவா நம்ம துவாக்கள் ஒன்றாக இது இருக்கிறதா? நாம் இந்த துவாவை கேட்கக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக, யா அல்லாஹ், நாளை மறுமையுடைய நாளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹுடைய திருக்கரத்தால் ஹவுதிலிருந்து நீரை பருகக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தருவாயாக. எத்தனை முறை இந்த துவாவை கேட்டிருப்போம்? கொஞ்சம் உங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேட்டு பாருங்களேன். அருமையான சகோதரர்களே, இந்த செய்தி திலாலுல் ஜன்னா என்ற அந்த கிரந்தத்தில் 698வது செய்தியாக பதிவாகிறது. ஷேக் நாசிருதீன் அல்பான் ரஹிமுல்லா அவர்கள் இதை சஹை என்று அவர்கள் இதை உறுதிப்படுத்துகிறார்கள். அடுத்த அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முக்கியமாக தனது தோழர்களுக்கு சொன்ன ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், குறிப்பாக அன்சாரி தோழர்கள், மதீனா வாசிகள், அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு பிறகு நீங்கள் பலவிதமான சோதனைகளை சந்திப்பீர்கள், பலவிதமான சோதனைகள் இன்னல்களை நீங்கள் சந்திப்பீர்கள், இஸ்பிரு, நீங்கள் பொறுமையாக இருங்கள், அந்த சோதனைகளில் துன்பங்களில் நீங்கள் பொறுமையாக இருங்கள் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு செய்தியை சொன்னாங்க. என்ன தெரியுமா? ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுத், ஹவுதில் நீங்கள் என்னை சந்திக்கும் வரை, ஹவுதில் நீங்கள் என்னை சந்திக்கும் வரை நீங்கள் பொறுமையாக இருங்கள். அப்போ எனவே அருமையான சகோதரர்களே, அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க? அதாவது மறுமையில் இருக்கக்கூடிய அந்த அமளி துமளிகள், மறுமையுடைய அந்த நெருக்கடிகள், மறுமையினுடைய அந்த நிகழ்வுகள், அசாதாரண நிகழ்வுகள், நீங்கள் உலகத்தோடு ஒப்பிட்டீங்கன்னா ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் உலகத்தில் பொறுமையாக இருந்தால், உலகத்தில் நீங்கள் பொறுமையோடு இருந்தால் என்ன செய்யலாம்? என்னை அங்கு சந்திக்கக்கூடிய அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும், நீங்கள் அதுவரை பொறுமையாக இருங்கள். அப்போ நபி அவர்கள் சுபஹானல்லாஹ் தனது தோழர்களுக்கு கொடுத்த அந்த வாக்குறுதி, அந்த மௌஈத், சந்திக்கக்கூடிய இடம் எதை சொன்னாங்க? ஹவுதை சொன்னார்கள். ஹவுதில் சந்திப்போம், சுபஹானல்லாஹ், அதுவரை நீங்கள் பொறுமையோடு இருங்கள் என்று குறிப்பிட்டார்கள். அதே போன்று நீங்கள் புகாரியில் பார்க்கலாம், 6575வது செய்தி, அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அன ஃபரதுக்கும் அலல் ஹவுத், நான் உங்களுக்கு முன்பே அந்த கௌசர் தடாகத்துக்கு சென்று உங்களுக்கு நீர் புகட்ட நான் காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னார்கள். உங்களை நான் காத்து கொண்டிருப்பேன், உங்களுக்கு நீர் புகட்டுவதற்கென்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தை சந்திக்கக்கூடிய ஒரு இடமாக அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிட்ட இடம் அந்த இடம்தான். அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். அடுத்து நாம் இந்த தலைப்பிலே பார்க்க போவது அந்த ஹவுதினுடைய பரப்பளவு என்ன, அந்த ஹவுதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு செய்த ஒவ்வொரு வர்ணனையும் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றாக சொல்கிறேன். அதில் முதலாவதாக அந்த ஹவுதுடைய பரப்பளவை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், புகாரியில் பதிவாக இருக்கிறது, 6580வது செய்தி, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்து செய்கிறார்கள், இன்ன கத்ர ஹவுதி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், என் தடாகம், எனது ஹவுலுடைய அந்த பரப்பளவு இருக்கிறதே அது எப்படி என்று சொன்னால், கமா பைன ஐலத வசன்ஆ மினல் யமன், அதாவது சன்ஆ நகரம், யமன்ல இருக்கக்கூடிய அந்த சன்ஆ நகரத்துக்கும் ஷாம் நாட்டை ஒட்டி இருக்கக்கூடிய ஐலாண்டு சொல்லக்கூடிய நகரத்துக்கும் இடையே உள்ள தொலை தூரத்தை போன்றதாகும் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் இரண்டு நகரங்களை, ஒன்று யமனில் உள்ளது, ஒன்று ஷாமில் உள்ளது, இரண்டையும் ரசூலுல்லாஹி சொல்லிவிட்டு சொன்னார்கள், இந்த இரண்டுக்கும் இடையே உள்ள பரப்பளவை போன்றுதான் எனது ஹவுத் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு செய்தி. அடுத்த செய்தியை பாருங்க, முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது, 6111வது செய்தி, அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹவுதி மஸீரத்து ஷஹர் என்று சொன்னார்கள், அதாவது எனது ஹவுத், அந்த எனக்கு வழங்கப்படுகின்ற அந்த கௌசர் என்ற அந்த தடாகம் இருக்கிறதே அதனுடைய விசாலம் என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மாதத்துடைய தொலை தூரம், மசீரத்து ஷஹர், ஒரு மாதத்துடைய தொலை தூரம் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதிலே அதாவது வஸவாயாஹு சவா, அது அகலத்திலும் நீளத்திலும் சமமானது. அகலத்திலும் நீளத்திலும் ஒரு மாத தொலைவு பயணிக்கக்கூடிய, ஒரு மாத தொலைவு என்று சொன்னால் ஒட்டகத்தின் மீது ஒரு மாத தூரம் பயணித்தால் அது எவ்வளவு தூரமோ அதைத்தான் அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை நாம் இந்த செய்தியிலே பார்க்கிறோம். அதே போன்று புகாரியுடைய ஒரு செய்தியில் என் அருமையான சகோதரர்களே, ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்தி செய்கின்ற ஒரு செய்தி, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சன்ஆவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம் என்று சொன்னார்கள். சன்ஆவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட தூரம். அதே போன்று மற்றொரு செய்தி, இது வந்து புகாரியில் 6592 செய்தி, முஸ்லிமுடைய மற்றொரு ரிவாயத்தில் 604 செய்தியில் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது ஐலாவை விட ஐலாவிலிருந்து அதன் அந்த ரெண்டுக்கு மத்தியில் உள்ள தூரம் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதில் ஐலாவை விட தூரமானது என்று குறிப்பிட்டார்கள். அப்ப எனவே இந்த செய்திகளை எல்லாம் வைத்து அறிஞர்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னவென்று சொன்னால், நபி அவங்க சொன்னாங்களே இந்த, அதாவது ஐலா அதன், அதே போன்று சன்ஆ மதீனா, அதே போன்று மக்கா ஐலா, இப்படியான ரிவாயத்துகள் வருகிறது. அப்போ இந்த ரிவாயத்துகளை எல்லாம் இணைத்து அறிஞர்கள் சொல்கின்ற விளக்கம் என்னவென்று சொன்னால், அதாவது இவைகளுக்கு மத்தியில் சுமார் ஒரு மாத கால தொலைவு உடைய பயணம் இருக்கிறது, ஒரு மாத கால தொலைவு இருக்கிறது. எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டியது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்ற அந்த ஹௌதை பொறுத்தவரையில் அது நீளத்திலும் அகலத்திலும் சமமானது, அது ஒரு மாத தொலைவு பயணிக்கக்கூடிய தூரத்தை கொண்டது. இது நாம் இதில் உங்களுக்கு இந்த செய்திகளை வைத்து உங்களுக்கு சொல்கின்ற ஒரு விஷயம். அப்போ எனவே நாம் இதெல்லாம் நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய கட்டாயமான ஒரு பகுதி இது. அப்போ எனவே அந்த ஹதீஸ்களை நாம் உரிய முறையில் என்ன செய்ய வேண்டும், விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்த நறுமையான சகோதரர்களே, அந்த நீரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நீரை பற்றி எப்படி வர்ணித்தார்கள் என்பதை பார்ப்போம். முதலாவது இதற்குரிய செய்தி, நான் சொன்ன செய்திகளில் திரும்ப திரும்ப வரும், ஏனென்றால் அந்த செய்திகளில் கூடுதலான விளக்கங்கள் ஒவ்வொன்றை பற்றியும் வருகிறது. அப்துல்லாஹி இப்னு அம்ர் இப்னு ஆஸ் அறியக்கூடிய செய்தி, புகாரியுடைய 6579 செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா உஹூ அபியது மின் அல்லபன் என்று சொன்னார்கள். அதன் நீர் இருக்கிறது அது பாலை விட வெண்மையானது, பாலை விட அது வெண்மையானது. வரீஹுஹு அத்யபு மின் அல் மிஸ்க், வரீஹுஹு அத்யபு மின் அல் மிஸ்க், அதனுடைய மனம் இருக்கிறதே, அதனுடைய நறுமணம் என்பது அது கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது, கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ நாம் இந்த பாக்கியத்துக்காக எவ்வளவு பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது, எவ்வளவு பிரார்த்திக்க வேண்டும். பண்பிற்குரிய நறுமையான சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இதையெல்லாம் வர்ணித்தார்கள், ஏன் வர்ணித்தார்கள், இதற்காக நாம் போட்டி போட வேண்டும், இதற்குரியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும், அதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஒவ்வொன்றையும் வர்ணித்தார்கள், இந்த ஒவ்வொன்றையும் குறிப்பிட்டார்கள். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அஹ்மதுடைய ஒரு ரிவாயத்திலே 23365 செய்தி, ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா உஹூ அஹ்லா மின் அல் அஸல் என்று சொன்னார்கள். அந்த நீர் இருக்கிறதே அது தேனை விட சுவையானது. சுப்ஹானல்லாஹ். அப்துல்லாஹி இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அதாவது சொர்க்கத்தில் உள்ள விஷயங்கள் மறுமையுடைய பாக்கியங்களுக்கு உலகத்தில் உள்ளவைகளுடைய பெயர்கள் வைக்கப்பட்டாலும் அது என்னது, அது சுபஹானல்லாஹ் இன்பத்திலும் அவைகளுடைய சுவையிலும் அது தனியானது. பெயர்கள் வேண்டுமானால் ஒன்றாக இருக்கலாம், பெயர்கள் வேண்டுமானால் ஒன்றாக இருக்கலாம், அல்லாஹு தஆலா அதை அவ்வளவு இனிமையானதாக கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத அளவுக்கு ரப்புல் ஆலமீன் தயார்படுத்தி வைத்திருக்கிறான். அப்போ எனவே அதில் சொல்கிறார்கள் என்ன, அஹ்லா மினல் அசல், அது தேனை விட இனிமையானது, அஷத்து பயாவம் மின் லபன், பாலை விட அது மிக வெண்மையானது, அபரது மின் சல்ஜ், அது என்னது, அதாவது அந்த குளிரான கட்டி இருக்கிறதை ஐஸ் கட்டி நாம் சொல்லுவோம், அதை விட அது குளிர்வானது, அது குளிரானதாக இருக்கும், அத்தியபு மின் மிஸ்க், அது கஸ்தூரியை விட நறுமணம் மிக்கது. இதெல்லாம் எதை பற்றி, எதை பற்றி, அந்த தண்ணீர் சுபஹானல்லாஹ், அதனுடைய அந்த சிறப்பை அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விவரிக்கிறார்கள். அதே போன்ற நேர்மையான சகோதரர்களே, முஸ்லிமுடைய 604 செய்தியிலும் வருகிறது, அதாவது அஷத்து பயாவன் மின சல்ஜ், அஷத்து பயாவன் மின சல்ஜ் என்று சொல்கிறார்கள். அதாவது அதிலே குறிப்பிடுகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள், அது அதாவது குளிரான கட்டிகளை விட அது வெண்மையானது, தேனை விட அது இனிமையானது என்ற செய்தி முஸ்லிமிலே பதிவாகி இருக்கிறது. அப்ப எனவே இது அந்த தண்ணீரை பற்றி ரசூலுல்லாஹி அவர்கள் வர்ணித்தவைகள் அவ்வளவு அது இனிமையானதும் அது இன்பமானதும் மதுரமானதும். சுபஹானல்லாஹ், இந்த உலகத்தினுடைய தண்ணீர், அல்லாஹ் படைத்திருக்கக்கூடிய தண்ணீர் எடுத்து பாருங்கள், இதே எவ்வளோ அற்புதமானது. சுபஹானல்லாஹ், அப்போ மறுமையில் அல்லாஹ் வாக்களித்திருக்கக்கூடிய இந்த சிறப்பு எவ்வளோ சிறப்பு மிக்கதாக இருக்கும். அடுத்த நேர்மையான சகோதரர்களே, மூன்றாவது தலைப்பு. அப்போ முதல் தலைப்பு என்ன பார்த்தோம் சொல்லுங்கள், முதல் தலைப்பு என்ன சொன்னோம், அதனுடைய பரப்பளவை பற்றி சொன்னோம். ரெண்டாவது தலைப்பு அதனுடைய தண்ணீரை, அதனுடைய தன்மைகளை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் என்பதை சொன்னோம். மூன்றாவது நறுமையான சகோதரர்களே, அதாவது அதனுடைய அந்த குவளைகள், பாத்திரங்கள், அதை பற்றி ரசூலுல்லாஹ், அதாவது தண்ணீரை குடிப்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அந்த குவளைகளை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் என்பதை பார்ப்போம். நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே செய்தி தான் புகாரியுடைய 6579 செய்தி. அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வகிஸா வகிஸானுஹு கனுஜூமிஸ் ஸமா என்று சொன்னார்கள். அதாவது அதன் கூஜாக்கள் இருக்கிறதே, அந்த குவளைகள் கூஜாக்கள், அது விண்மீன்களை போன்றவைகள். அதனுடைய எண்ணிக்கை சொல்ல முடியாது, அந்த அளவு என்னது, அது விண்மீன்கள் நட்சத்திரங்களை போன்றவைகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது ஒரு செய்தி. புகாரியுடைய 6580 செய்தியில் அனஸ் இப்னு மாலிக் அறிகிறார்கள், அதில் சொல்கிறார்கள், வஇன்ன ஃபீஹி மினல் அபாரிக் அதது நுஜூமிஸ் ஸமா, அதனுடைய கூஜாக்கள் என்பது வானில் உள்ள நட்சத்திரங்களை உடைய எண்ணிக்கையை போன்றதென்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு செய்தியில் இன்னும் தெளிவாக சொல்கிறார்கள், முஸ்லீமில் 6129 செய்தி, அதில் ரசூலுல்லாஹி சொல்கிறார்கள், அதனுடைய அந்த குவளைகளை பற்றி அந்த நபித்தோழர் கேட்கும் போது அல்லாஹுடைய தூதர் எந்த அளவுக்கு சொல்றாங்கடா, வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதி, அதாவது இதை யாரும் நிராகரிக்க கூடாது, நிராகரிக்க கூடியவர்கள் யார், வழிகட்டவர்களாகத்தான் இருப்பார்கள். அல்லாஹுடைய ரசூல் அவர்கள் சத்தியமிட்டு சொல்கிறார்கள், எனது உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள். அதாவது லஆனியத்துஹு, அதனுடைய அந்த கோப்பைகள் இருக்கின்றனவே, அவைகள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், மேகமோ மேகமோ நிலவோ இல்லாத இரவு, மேகமோ நிலவோ இல்லாத பண்ண இருளான இரவு, அந்த இருளான இரவில் எப்படி அந்த நட்சத்திரங்கள் விண்மீன்கள் காட்சி அளிக்குமோ, அதை விட அதில் உள்ள அந்த கோப்பைகளும் கூளைகளும் எண்ணிக்கையில் அதிகமானது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, யாரும் சிரமப்படக்கூடாது என்பதற்கு ரப்புல் ஆலமீன் எவ்வளோ பெரிய ஏற்பாடுகளை செய்திருக்கிறான் என்பதை பாருங்கள். அடுத்த நறுமையான சகோதரர்களே, முஸ்லீமிலே பதிவாக இருக்கக்கூடிய ரிவாயத் 6140 செய்தி, கதாதார் அனஸ் அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற செய்தி, அதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அந்த கோளைகளுடைய எண்ணிக்கை விண்மீன்களை உடைய அளவை போன்றது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது அதனுடைய அந்த கோயில்கள் இருக்கிறதே, அவைகள் அபாரிக்கு ஜஹபி வல் ஃபில்லான்னு சொன்னார்கள். அதாவது தங்கத்தாலும் வெள்ளியானாலும் உள்ள கோப்பைகள், அந்த கோளைகள் இருக்கிறதே, அவைகள் சாதாரணமானவைகள் அல்ல, தங்கத்தினால் வெள்ளியினால் தான் அவைகள் தயாரிக்கப்பட்டிருக்கும். சுபஹானல்லாஹ், இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார்கள் எதை, தங்கம் வெள்ளி பாத்திரங்களை பயன்படுத்தக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியிலே பதிவாக இருக்கக்கூடிய செய்தியிலே சொல்கிறார்கள், நீங்கள் தங்கம் வெள்ளி பாத்திரங்களில் குடிக்காதீர்கள், ஃபஇன்னஹா லஹும் ஃபித் துன்யா வலக்கும் ஃபில் ஆகிரா, காஃபிர்களுக்கு நிராகரிப்பாளர்களுக்கு அது அவர்களுக்கு உலகில், ஆனால் உங்களுக்கு மறுமை. எனவே நாம் எதையெல்லாம் அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறோம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ் அதை எப்படி மறுமையில் வழங்குகிறான் என்று பாருங்கள். அப்ப தங்கத்தானாலும் வெள்ளினாலுமான கோப்பைகள் தான் அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஹவுதிலிருந்து நீரை அருந்துவார்கள் என்பதை இந்த செய்தி சொல்கிறது. என் அருமையான சகோதரர்களே, அடுத்து அந்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த மிகப்பெரிய பாக்கியம், அந்த பாக்கியத்தில் மிக உயர்ந்தது என்ன சொன்னோம், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய, கண்களால் பார்க்கக்கூடிய அந்த உயரிய பாக்கியம். ஏன், அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு வாக்களித்த இடம் ஹவுல் தான், ஹவுலை தான் வாக்களித்தார்கள், அதுவரை பொறுமையாக இருங்கள் என்று சொன்னார்கள். அப்ப அந்த ஹவுலில் கிடைக்கக்கூடிய மிகப்பெரும் பாக்கியம் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த கண்களால் பார்க்கக்கூடிய பாக்கியம். என் அருமை சகோதரர்களே, அந்த நீரை அருந்தியவுடன் அந்த பாக்கியத்தை ஒருவர் பெற்றவுடன் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்புகளை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? புகாரியில் 6579 செய்தி, அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் ஷரிப மின்ஹா ஃபலா யத்மௌ அபதான் சொன்னார்கள். யார் அதிலிருந்து நீரை அருந்துவாரோ அவருக்கு அதற்கு பிறகு தாகமே ஏற்படாது. ஃபலா யத்மௌ அபதா, அதற்கு பிறகு அவருக்கு தாகமே ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அருமையான சகோதரர்களே, கொஞ்சம் தாகத்தை கொஞ்சம் நினைத்து பாருங்க. நோன்புடைய காலங்களில் ஒரு சூடான வெயிலில் நாம் ஒரு சிரமத்தோடு அந்த நோன்பை நோற்று, நோன்பு திறக்கும் போது அந்த தண்ணீர் நமக்கு கிடைக்கிறது, சுபஹானல்லாஹ். அது எவ்வளோ இனிமையானது நமக்கு! எவ்வளோ வகை வகையான உணவுகளை வைத்தாலும் அந்த உணவுகளை நாம் எடுக்க மாட்டோம். ஏன்? நமக்கு தேவை தண்ணீர். ஏன்? அதுதான் இனிமையானது. அந்த நேரத்தில் தாகத்தோடு இருக்கிறோம், தாகம் அதிகரிக்க அதிகரிக்க தண்ணீருடைய பெருமதி அதிகரிக்கும். தண்ணீர்பால் அதிகம் அதிகம் தேவையுடையவர்களாக மாறுவோம். மறுமையை கொஞ்சம் உங்களுடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துங்கள். சூரியன் ஒரு மயிலுடைய தொலைவுக்கு கொண்டு வரப்படும். சுபஹானல்லாஹ், அதை தாங்கிக் கொள்ள முடியுமா? அதை இந்த உலகத்தில் நம்மால் தாங்கிக் கொள்ளவே முடியாது, அது சுட்டெரித்து விடும். ஆனால் மறுமையில் ரப்புல் ஆலமீன் அந்த ஏற்பாட்டை செய்து விடுவான். ஒரு மயிலுடைய தொலைவுக்கு சூரியன் கொண்டு வந்து நிறுத்தப்படும். நரகம் முன்னால் காட்சி அளிக்கும், நரகம் கொண்டு வந்து நிறுத்தப்படும். வஜீஅ யௌமைதீன் பி ஜஹன்னம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்றைய நாளில் நரகம் கொண்டு வரப்படும், நரகம் முன்னால் இருக்கும். அதே போன்று மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளத்தில் அது ஒரு வெப்பமாக இருக்கும். அப்போ இப்படி பல சூடுகள். அப்போ எவ்வளோ ஒருவன் தண்ணீரின் பால் தேவையுடையவனாக இருப்பான்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க, எவ்வளோ அவனுக்கு தண்ணீரின் பால் அவன் தேவையுடையவனாக இருப்பான், எவ்வளவு தாகத்தோடு இருப்பான். என் அருமையான சகோதரர்களே, அவர்கள் வியர்வை என்ற வெள்ளத்தில் மிதத்துக் கொண்டிருப்பார்கள் ஒவ்வொருவரும் அவரவருடைய செயல்களுக்கு ஏற்ப. அந்த நேரத்தில் சுபஹானல்லாஹ், ஒருவருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கிறது என்றால், என் அருமையான சகோதரர்களே, அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம்! வார்த்தைகளால் வர்ணிக்க முடியுமா இதை? எனவே என் அருமையான சகோதரர்களே, யார் அந்த பாக்கியத்தை பெற்று விட்டாரோ, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதற்கு பிறகு அவருக்கு தாகமே ஏற்படாது. முஸ்லிமுடைய 6129 செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் ஷரிப மின்ஹா, யார் அதிலிருந்து பருகுவாரோ அவருக்கு என்ன செய்யாது? தாகமே ஏற்படாது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, இந்த மிகப்பெரும் பாக்கியத்தை நாம் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும், நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அடுத்ததாக அருமையான சகோதரர்களே, அந்த தண்ணீர் எங்கிருந்து வெளிப்பட்டு வரும், அந்த தண்ணீர் எங்கிருந்து வெளிப்பட்டு வரும் என்பதை நாம் பார்ப்போம். புகாரியில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி, 4964 செய்தியாக, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய பயணம், நபி அவங்க மேராஜுக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அப்படி செல்லும் போது ஒரு ஆற்றின் அருகே அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் சென்றேன், ஒரு ஆற்றின் அருகே சென்றேன், அதனுடைய அந்த இரு மருங்குகளிலும், அதாவது துளை உள்ள முத்து கலசங்கள் காணப்பட்டன என்று சொல்லிவிட்டு கேட்கிறார்கள். அதாவது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம், மஹாதாயா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது என்ன என்று நான் கேட்டேன். அப்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், கால ஹாதா அல் கௌசர், ஹாதா அல் கௌசர், இதுதான் அல் கௌசர் என்று சொன்னார்கள். இதுதான் கௌசர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதிலளித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியில் கௌசர் உங்களுக்குரியது என்ற செய்தி வரல, இது கௌசர் என்று மட்டும் வருகிறது. அதே போன்று நீங்கள் புகாரியுடைய 6578 செய்தியில் பார்க்கலாம், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அறிவிக்கிறார்கள், அல் கௌசர் அல் ஹைருல் கசீர் அல்லது அத்தாஹுல்லாஹு ஐயா, அதாவது திருக்குரானுடைய 108 அந்த அத்தியாயம் சூரத்துல் கௌசர் இருக்கிறதே, அந்த கௌசர் தொடர்பாக அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரதி அவர்கள் சொல்கின்ற போது சொல்கிறார்கள், அதாவது கௌசர் என்பது அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அல்லாஹ் வழங்கிய அனைத்து நன்மைகளையும் குறிக்கும். அது என்ன? கௌசர் என்றால் அதிகமானது, கசீர் என்று சொல்றோமே, கசீர் என்றால் அதிகமானது. அப்போ கௌசர் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த எல்லா பாக்கியங்களையும் அது குறிக்கும், அனைத்து நன்மைகளையும் அது குறிக்கும் என்று தெரிவித்தார்கள். அப்போ இதனுடைய அறிவிப்பாளர் ஒருவராக இருக்கக்கூடிய அபு பிஷிர் ஜாஃபர் இப்னு வஹ்ஷியான்னு சொல்லக்கூடிய ஒரு தாபி அவர் கேட்கிறார்கள், அதாவது நான் சயீத் பின் ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ்விடம் அதை பற்றி நான் கேட்கிறேன், அதாவது கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும் என்று கூறுகின்றார்களே. அப்போது அவர்கள் சொன்ன பதில் என்னென்று சொன்னால், அதாவது அல்லாஹ் அருளிய எல்லா அளவற்ற நன்மைகளையும் அது குறிக்கும், அதே போன்று அந்த நதியும் அதில் அடங்கும் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று நீங்கள் புகாரியுடைய 4965 செய்தியில் பார்க்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு ரிவாயத்து செய்கிறார்கள், இன்னா அத்தைனா கல் கௌசர், அதாவது நபியே நாம் உங்களுக்கு அல் கௌசரை அருளினோம் என்ற வசனம், இதை பற்றி நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கேட்டேன். அல்லாஹ்வுடைய ரசூலிடம் இது தொடர்பாக நான் கேட்டேன். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் எப்படியெல்லாம் நன்மையில் ஆர்வமாக இருந்தார்கள், இல்மை தேடுவதில் ஆர்வமாக இருந்தார்கள் என்பதற்கு இந்த செய்திகள்லாம் சான்று. அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால நஹருன், அது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும், அது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னால் உங்கள் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழங்கப்பட உள்ளது. அதனுடைய இரு ஓரங்களிலும், அதாவது துளையுள்ள முத்துக்கள் அதிலே உள்ளன, அதனுடைய பாத்திரங்கள் இருக்கின்றதை, அது விண்மீன்களுடைய எண்ணிக்கையை போன்றது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ எனவே இந்த ஹதீஸ் கௌசர் என்பது யாருக்கு வழங்கப்படுகிறது என்பதை மிக தெளிவாக சொல்கிறது. குர்ஆனுடைய வசனமும் அதை மிக தெளிவாக கூறிக்கொண்டிருக்கிறது. அதே போன்ற நேர்மையான சகோதரர்களை, புகாரியுடைய 6581 செய்தி, அதில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தின் போது சொர்க்கத்தில் ரசூல் நாங்கள் பயணம் செய்கிறார்கள், சொர்க்கத்தில் நான் பயணம் செய்தேன், அப்போது அங்கு ஒரு ஆறு இருந்தது, அதனுடைய இரு ஓரங்களிலும் அதாவது முத்து கலசங்கள் காணப்பட்டன. நான் ஜிப்ரீலிடம் இதை பற்றி கேட்டேன். அப்போது அவர்கள் சொன்னார்கள், அதாவது கால ஹாதல் கௌசர் அல்லதி அதாக ரப்புக், அதாவது உமது ரப் உங்களுக்கு வழங்கிய ஒரு பாக்கியம்தான் இந்த கௌசர் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது அதனுடைய மண் இருக்கிறதே, அது கஸ்தூரியை போன்று வாசனை மிக்கதாக, அதனுடைய மண் என்பது கஸ்தூரியுடைய வாசனை மிக்கதாக, நறுமணம் மிக்கதாக இருக்கிறது என்பதையும் அவர்கள் சேர்த்து குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ கௌசர் என்று சொல்வது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதி, சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதியாகும், அது அல்லாஹ்வுடைய ரசூல் சல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பெரும் பாக்கியம். இது தொடர்பாக வரக்கூடிய மற்றும் ஒரு செய்தியில் நீங்கள் பார்க்கலாம், முஸ்லீமில் பதிவாக இருக்கிறது. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ஒரு நாள் ரசூலுல்லாஹி அவர்கள் எமக்கு மத்தியில் என்ன செய்தாங்கடா, திடீரென்று உறங்கிவிட்டான் ரசூலுல்லாஹ், தூங்கினான் அவர்கள், திடீரென்று தூங்கிவிட்டு சிறிது நேரத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ் புன்னகைத்தவர்களாக எழுந்தார்கள், புன்னகைத்தவர்களாக ரசூலுல்லாஹ் எழுந்தார்கள், தனது தலையை உயர்த்தினார்கள். அப்போது நாம் கேட்டோம், யார் ரசூலுல்லாஹ், ஏன் நீங்கள் சிரித்தீர்கள், ஏன் நீங்கள் சிரித்தீர்கள் என்று நான் கேட்டபோது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு இப்போது ஒரு அத்தியாயம் இறங்கியது, எனக்கு இப்போது சற்று முன் ஒரு அத்தியாயம் இறங்கியது, இன்னா அதைனா கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிக ஹுல் அபுத்தர் என்ற அந்த அத்தியாயம், அதில் கௌசர் என்ற தடாகத்தை நாம் உமக்கு வழங்கினோம் என்ற இந்த செய்தியை சொல்கின்ற போது அல்லாஹுடைய தூதர் சலாவிடம் கேட்கிறார்கள், கௌசர் என்றால் என்னவென்று தெரியுமா என்று நபி அல்லாஹுடைய ரசூல் சஹாபாக்களிடம் கேட்கும்போது, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தான் மிக அறிந்தவர்கள். அப்போது சொன்னாங்க நபி அவர்கள், ஃபைதா நஹ்ருன் வஅதனி ரப்பி அஸ்ஸவஜல், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தில் வாக்களித்த ஒரு நதிதான் கௌசர் என்று சொல்வது, அதில் ஏராளமான நன்மைகள் இருக்கின்றன என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அதே போன்று மற்றொரு ரிவாயத்தில் எப்படி வருகிறது என்று சொன்னால், அந்த ரிவாயத் எதை சொல்கிறது என்று சொன்னால், அதற்கு ரெண்டு மீசாப் என்று வருது. இந்த செய்தி நடக்கக்கூடிய முஸ்லீமில் 6129 செய்தியாக இது இடம்பெறுகிறது. அதாவது மீசாபானி மினல் ஜன்னான் வருது. மீசாபானி மினல் ஜன்னான்னு சொன்னால் சொர்க்கத்திலிருந்து நீளுகின்ற இரு வடி குழாய்கள், அந்த நதி சொர்க்கத்தில் தான் இருக்கும், சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நதியிலிருந்து என்ன செய்யும், அந்த இரண்டு வடி குழாய்கள் நீளும், அதற்கு வெளியே என்ன செய்யும், அது நீளும், அதிலிருந்து என்ன செய்யும், தண்ணீர் தொடர்ச்சியாக பாய்ச்சப்பட்டு கொண்டிருக்கும், அதிலிருந்து தான் ரசூலுல்லாஹி அவர்கள் வழங்குவார்கள் என்ற செய்தியும் இடம்பெறுகிறது. எனவே இந்த செய்தியின் அடிப்படையில் அப்போ கௌசர் என்பது சொர்க்கத்தில் உள்ள ஒரு நதி. அப்போ எனவே அந்த நதியிலிருந்து என்ன செய்யப்படும், அந்த இரண்டு குழாய்கள் சொர்க்கத்தின் அது நீளும், அதிலிருந்து தண்ணீரை அது என்ன செய்யும், பாய்ச்சி கொண்டிருக்கும் என்பதை நாம் பார்க்கிறோம். மற்றும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, முஸ்லீமுடைய 6130 அந்த ரிவாயத்திலே அது எப்படி வருகிறது என்று சொன்னால், சொர்க்கத்திலிருந்து நீளுகின்ற இரு வடிகுழாய்கள் அத்தடாகத்துக்கு தொடர்ச்சியாக என்ன செய்யும், தண்ணீரை பாய்ச்சி கொண்டிருக்கும். அக்குழாய்கள் வந்து ஒன்று தங்கத்தாலானது, ஒன்று தங்கத்தாலானது, மற்றொன்று வெள்ளியிலானது என்று ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு அதாவது விளங்கிவிட்டேன்னு நினைங்க, அதாவது கௌசர் என்ற நதி எங்குள்ளது, சொர்க்கத்தில் உள்ள நதி, அப்போ எனவே அதிலிருந்து இரண்டு குழாய்கள், ஒன்று தங்கத்தாலானது, ஒன்று வெள்ளி, இரண்டு குழாய்கள் என்ன செய்யப்படும், அது நீரும் அதிலிருந்தான் தண்ணீர் என்ன செய்யப்படும், பாய்ச்சப்படும். அப்போ ரசூலுல்லாஹி அவர்கள் அதிலிருந்து வழங்குவார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, அடுத்ததாக நபிகள் நாயகம் மிம்பர் எங்கு இருக்கும்? நபி அவங்க மஸ்ஜித் நபவியில் ஒரு மிம்பரில் உரை நிகழ்த்தினார்களா இல்லையா? இந்த மிம்பரை பற்றி என்ன செய்து வருகிறது? இந்த மிம்பரை பற்றி ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க? புகாரியில் நீங்கள் பார்க்கலாம், 6588 செய்தி. அபூ ஹுரைரா ரலி அல்லாஹு அறிவிக்கிறார்கள், மா பைன பைதி வ மிம்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னா. நபி அவர்கள் என்ன சொன்னார்கள்? எனது வீட்டுக்கும் எனது மிம்பருக்கும் இடையில் என்ன இருக்கிறது? அந்த இடைப்பட்ட பகுதி என்பது சொர்க்கத்து பூங்காக்களில் ஒன்று சொன்னான். எனது வீட்டுக்கும் மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி என்பது சொர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்று உள்ள ஒன்றாகும் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். அதாவது வமிம்பரி அல ஹவுதி என்று சொன்னார்கள். வமிம்பரி அல ஹவுதி, என்னுடைய மிம்பர் என்பது என்னுடைய அல் கௌசர் தடாகத்தின் மீது தான் அமைந்துள்ளது சொல்லாங்க. அப்ப இங்க எந்த மிம்பர் வந்து உரை நிகழ்த்தினார்கள் அது என்ன செய்யப்படும், அப்படி அங்கு கொண்டு வரப்படும் என்பதை நாம் பார்க்கிறோம். இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அப்படித்தான் விளக்கம் சொல்கிறார்கள். அப்ப எனவே அந்த இடம் என்பது அந்த ஹவுதுக்குரிய இடம் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்ப நேர்மையான சகோதரர்களே, அதே போன்று அடுத்ததாக நாம் இதிலே பார்ப்பது என்னவென்று சொன்னால், இதிலிருந்து தண்ணீரை குடிக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெறக்கூடியவங்க யார், அதிலிருந்து விரட்டப்படுபவர்கள் யார், அதிலிருந்து விரட்டப்படுபவர்கள் யார், அந்த மகத்தான பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்கள் யார் என்று சொன்னால், நாம் ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு செய்தியை சொன்னோம். என்ன நபி அவங்க தனது தோழர்களுக்கு சொன்ன முக்கியமான செய்தி என்ன சொன்னாங்க? அதாவது நீங்கள் சோதனைகள் துன்பங்களின் போது என்ன செய்ய, பொறுமையாக இருங்கள் என்னை ஹவுதில் சந்திக்கும் வரை. அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இது அவங்களோட தோழர்களுக்கு மட்டுமல்ல, உம்மத்துக்கும் இது பொருந்தும். அப்போ எனவே நாம் அல்லாஹ்வுடைய தீனில் மார்க்கத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சோதனைகளின் போது பொறுமையோடு அதை நாம் சகித்துக்கொண்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன், மறுமையில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் இருக்கிறது. அந்த பாக்கியத்துக்கு முன்னால் இந்த சோதனைகள் நமக்கு எளிதாக இருக்க வேண்டும். அன்சாரி தோழர்களுக்கு அப்படித்தான் இருந்தது. எவ்வளவு சோதனைகளை நெருக்கடிகளை சந்தித்தார்கள். அந்த சோதனைகள் துன்பங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஏன் எளிதாக தெரிஞ்சது? ஏன், அல்லாஹ்வுடைய ரசூல் எமக்கு வாக்களித்த இடம் ஹவுத், அதுவரை நாம் பொறுமையாக இருப்போம் என்று பொறுமையோடு இருந்தார்கள். அப்போ நாம் பொறுமையோடு இருக்க வேண்டும் அல்லாஹ்வுடைய தீனை நாம் செயல்படுத்தும் விஷயத்தில். அடுத்து அருமையான சகோதரர்களே, நபி அவங்க சொல்றாங்க, அதாவது அந்த ஹவுதின் பக்கம் அதை சூழ மக்கள் எப்படி நெருங்குவார்கள். கொஞ்சம் நினைச்சு பாருங்க, சுபஹானல்லாஹ். இந்த ஒட்டுமொத்த மனித சமுதாயம், அதிலும் மிக பெரிய ஒரு உம்மத்தாக அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உம்மத்து இருக்க போகிறது. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லதஸ் தஹிமன் ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத் அந்த ஹவுதை நோக்கி எப்படி அவங்க வந்து நெருங்குவார்கள் என்று சொன்னால், அதாவது இப்ப ஒட்டகங்கள் இருக்குதா இல்லையா, இப்போ ஒரு ஒட்டகங்களுக்கு வந்து 4 நாட்கள் ஒட்டகங்களுக்கு என்ன செய்யப்படலை, தண்ணீர் வழங்கப்படாமல், அதுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படாமல் அந்த ஒட்டகங்கள் என்ன செய்யப்படும், தாகத்திலே விடப்படுது. 4 நாட்கள் 4 நாட்கள் ஒட்டகங்களை தாகத்தில் விடப்பட்டு 5வது நாள் அதுக்கு தண்ணீரை திறந்து விட்டால் எப்படி இருக்கும், அது எப்படி அந்த ஒட்டகங்கள் விரைந்து வருமோ அதுபோன்று மக்கள் வருவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். இது இப்னு ஹிப்பான்ல பதிவாயிருக்கக்கூடிய ஆதாரப்பூர்வமான ஒரு செய்தி, 7239 செய்தியாக இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியாக இது இடம்பெறுகிறது. ஏன் நான் சொன்னேன், உங்களது மறுமையுடைய நிலை எப்படிப்பட்டது, எவ்வளோ தண்ணீரின் பால் தேவையுடையவர்களாக ஒவ்வொருவரும் இருப்பார்கள், அப்போ எவ்வளோ என்ன செய்வார்கள், முண்டி அடித்து கொண்டு செல்வார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போன்ற நறுமையான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அப்துல்லா ரலியல்லாஹு செய்தி புகாரியுடைய 6576 செய்தி, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நான் உங்களுக்கு முன்னரே என்ன செய்வேன், அந்த கௌசரில் உங்களுக்கு நீர் புகட்ட காத்து கொண்டிருப்பேன். அல்லாஹ்வுடைய தூதர் காத்து கொண்டிருப்பாங்க தன்னுடைய உம்மத்துக்காக, தன்னுடைய சமூகத்துக்காக. சுபஹானல்லாஹ், காத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், சிலர் என்னோடு இருப்பதாக காட்டப்படுவார்கள், ஆனால் என்ன செய்யப்படும் என்று சொன்னால் அவர்கள் அப்படியே தடுக்கப்படுவார்கள். அவங்க என்ன செய்யப்படுவார்கள், தடுக்கப்படுவார்கள். அப்போது நான் சொல்வேன், யா ரப்பி அஸ்ஹாபி, ரப்பே இவர்கள் எனது தோழர்கள் என்று நான் சொல்வேன். அப்போது சொல்லப்படும், இன்னக லா தத்ரி மா அஹ்தசு பஅதக், என்ன சொல்லப்படும், உங்களுக்கு பின்னால் புதிது புதிதாக இவர்கள் இவைகளை எல்லாம் உருவாக்கினார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்று சொல்லப்படும். அப்ப எனவே இந்த கருத்தில் நிறைய செய்திகள் வரும். நான் சில செய்திகளை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். புகாரியுடைய 6593 செய்தி, அஸ்மா பின் அபி பக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அந்த கௌசர் என்ற தடாகத்தின் அருகில் இருந்தவாறு உங்களில் யார் என்னிடம் வருகிறார்கள் என்பதை நான் உற்று பார்த்து கொண்டிருப்பேன், நான் அதை பார்த்து கொண்டிருப்பேன். அப்படி இருக்கின்ற போது என்னிடம் சிலர் நெருங்க விடாமல் தடுக்கப்படுவார்கள், என்னிடம் சிலர் நெருங்க விடாமல் தடுக்கப்படுவார்கள். அப்போது நான் சொல்வேன், யா ரப்பி மின்னி வமின் உம்மத்தி, இவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், என்னுடைய உம்மத்தை சேர்ந்தவர்கள் என்று நான் சொல்வேன். அப்படி சொல்கின்ற போது எனக்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால், அதாவது இவர்கள் உங்களுக்கு பின்னால் செய்ததை நீங்கள் அறிவீர்களா என்று சொல்லிவிட்டு, அல்லாஹின் மீது ஆணையாக இவர்கள் தங்கள் குதிகால்களின் மீது தம் பழைய மதத்துக்கே திரும்ப சென்று கொண்டே இருந்தார்கள் என்று சொல்லப்படும். அதாவது முருத்ததானார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேனார்கள் என்று சொல்லப்படும். இதை அறிவிக்கக்கூடிய தாபீன்கள் இப்னு அபி முலைகா என்று அவர் எப்படி துஆ செய்வார் என்றால், அல்லாஹும்ம இன்னா நஊது பிக அன் அர்ஜி அலா அகாபினா, அதாவது நாம் பழைய வழிகளில் திரும்புவதை விட்டு எம்மை பாதுகாப்பாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள், பிரார்த்திக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, அதே போன்று புகாரியுடைய 6576 செய்தியிலும் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் இதே கருத்தை சொல்கிறார்கள். அதே போன்ற என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்திகள் எல்லாம் இன்னும் ஒரு செய்தி புகாரியில் 7050 செய்தியாக வருகிறது. அதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அதாவது நான் அறிகின்ற என்னை அவர்கள் அறிகின்ற ஒரு கூட்டம் என் பக்கமாக வரும்போது என்ன செய்யப்படும், அதாவது ஒரு திரை போடப்படும், தடை போடப்படும், அவர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்போது நான் சொல்வேன், அவர்கள் என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள் என்று நான் சொல்வேன். அப்போது சொல்லப்படும், உமக்கு பின்னர் இவர் மார்க்கத்தில் ஏற்படுத்திய புதியவைகளை நீர் அறிய மாட்டீர் என்று சொல்லும்போது, சுஹுக்கன் சுஹுக்கன் லிமம் பத்தல பாதி, எனக்கு பிறகு மாற்றங்களை உருவாக்கியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அதே போன்ற நறுமையான சகோதரர்களை, அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு முறை மிம்பர் மேடையில் உட்கார்ந்து மிம்பர் மேடையிலிருந்து உரை நிகழ்த்துகிறார்கள். அந்த உரைகளை மக்களே என்று அழைத்தார்கள். உம்மு ஸலமா சொல்கிறார்கள், நானும் வேகமாக சென்றேன். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது கௌசர் என்ற தடாகத்தை, அந்த தடாகத்திலே உங்களை நான் எதிர்பார்த்து காத்திருப்பேன். அந்த நேரம் அப்புறம் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை செய்கிறேன்னு சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு எச்சரிக்கை செய்கிறேன். அந்த எச்சரிக்கை என்னவென்று சொன்னால், அதாவது அங்கு என்னிடம் வருவோருக்கு எவரும் என்ன செய்யக்கூடாது, அந்த வழி தவறிவிட்ட ஒட்டகத்தை விரட்டப்படுவதை போன்று உங்களில் யாரும் விரட்டப்படக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். அப்படி விரட்டப்படுவதற்குரிய காரணம் என்னவென்று சொன்னால், மார்க்கத்தில் புதியவைகளை உருவாக்கியது, மார்க்கத்தில் புதியவைகளை உருவாக்கியது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான இந்த கருத்தில் நிறைய செய்திகள் இடம்பெறுகின்றன, நிறைய செய்திகள் இப்படி வருகின்றன. அப்போ எனவே இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னவென்று சொன்னால், அதாவது இந்த மிகப்பெரும் பாக்கியத்திலிருந்து தடுக்கப்படுகின்ற எந்த பாவத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அப்போ இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன, நான் உங்களுக்கு மூன்று விஷயங்களை இதில் கவனிச்சு, ஒன்று வந்து என்ன, நாம் சோதனைகள் துன்பங்களில் பொறுமையாக இருத்தல், அல்லாஹ்வுடைய தீனில் இஸ்திகாமத்தாக இருத்தல் ஒன்று என்பது ஒன்று. அடுத்து நறுமையான சகோதரர்களே, நாம் அல்லாஹ்வுடைய தீனில் உறுதியாக இருப்பதற்கு, ஏன்னா நமது இறுதி முடிவுகள் எப்படி அமையும் என்று நமக்கு தெரியாது, அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. நமது இறுதி முடிவுகள் சிறந்ததாக அமைவதற்கும் நல்லதாக அமைவதற்கும், நமது இறுதி முடிவுகள் மோசமாக அடையாமல் இருப்பதை விட்டு நாம் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாகவும், அதே போன்று தீனில் உறுதியாக இருப்பதற்கும் நாம் பிரார்த்திக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் நாம் எந்த ஒரு பிதத்தையும் உருவாக்கக்கூடாது, செய்துவிடக்கூடாது. பிதத்துகளை விட்டு நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்கள் எடுத்து பாருங்க, இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் சுப்ஹானல்லாஹ், அதாவது பிதத்தை செய்வதற்கு எவ்வளவு துடிக்கிறார்கள், எவ்வளவு அவதூறுகளை பொய்களை எல்லாம் பரப்புகிறார்கள். சவுதி அறிவித்து விட்டது, சவுதி அதை செய்கிறது, இதை செய்கிறது, மீலாது விழா கொண்டாடுகிறது, மௌலித் ஓதுகிறது, இப்படியெல்லாம் என்ன செய்கிறார்கள், அபாண்டங்களை அவதூறுகளை பரப்புகிறார்கள். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ரசூல்லாவுடைய பிறந்த நாள் கொண்டாடுதல் என்பது இப்போ என்ன வித்தியாசமான வடிவங்களை நீங்கள் நிறைய வீடியோ கிளிப்ஸை பார்த்துருப்பீங்க. என்ன செய்கிறாங்க, கேட்க வைக்கிறார்கள், வெட்டுகிறார்கள், என்ன செய்கிறார்கள், சுபஹானல்லாஹ். நறுமையான சகோதரர்களை, இவர்கள் பயப்பட வேண்டும். இந்த செய்திகளே அல்லாஹுடைய ரசூல் சலாவுடைய திருக்கரத்தில் கரத்தால் தண்ணீரை பருகின்ற அந்த மிகப்பெரும் பாக்கியத்தை விட்டு தடுக்கப்படக்கூடியவர்கள் ஒரு சாரார் யார் என்றால், அல்லாஹுடைய மார்க்கத்தில் புதிது புதிதாக உருவாக்கியவர்கள், அதை அங்கீகரித்தவர்கள், அதை அனுமதித்தவர்கள். நாங்கள் எவ்வளோ பாதுகாப்பு தேட வேண்டியிருக்கிறது. அல்லாஹுடைய ரசூலின் மீது சஹாபாக்கள் வைத்த அன்பை விடவுமா, அதற்கு பிறகு வந்தவர்கள் வைத்தார்கள். அவங்க யாராவது அல்லாஹ்வுடைய ரசூலுக்காக ஒரு பிறந்த நாளை கொண்டாடி இருப்பாங்களா? அறிஞர்கள் சொல்கிறார்கள், அவங்கள் அந்த நாளில் தான் மரணித்தார்கள் என்பது ஆதாரப்பூர்வமானது. அந்த நாளில் பிறந்தாங்க என்பதற்கு எந்த ஆதாரமும் கிடையாது. அதில் பல கருத்து வேறுபாடுகள் இருக்குது. அவ மரணித்த நாளை கொண்டாட முடியுமா? அதாவது ரசூலுல்லாஹ் தனது உம்மத்துக்கு பெரும் கவலை என்று எதை சொன்னாங்க? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த அந்த நாளில் மதீனா பிரகாசித்தது போன்று என்றும் மதீனா பிரகாசிக்கவில்லை. நபி அவர்கள் மரணித்த நாளில் மதீனா இருளடைந்தது போன்று வேறு எந்த நாளிலும் மதீனா இருளடையவில்லை என்று சொல்கிறார்கள். அப்போ அவ்வளோ கவலையோடு இருந்த ஒரு நாள் அது. சஹாபாக்கள் நபித்தோழர்கள் அந்த நாளை மகிழ்ச்சியாக எப்படி கொண்டாட வரும் ஒரு முஸ்லீமுக்கு மனது வரும் நினைச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்த அந்த நாளை மகிழ்ச்சியோடு எப்படி ஒரு முஸ்லீம் கொண்டாடலாம்? நாங்கள் கவலையோடு இருப்பது என்பது 3 நாட்கள் தான், அதை விட கவலையாக இருப்பதற்கு நமக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஆனால் அந்த நிகழ்வு நமக்கு கவலை ஏற்படுத்தா இல்லை? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மௌத் மரணம் என்பது நமது உள்ளத்தில் எவ்வளவு பெரிய ஒரு கவலை ஏற்படுத்துகிறது. அதை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால், எனவே நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த பிதத்துகளை செய்தவர்கள் தடுக்கப்படுவார்கள். அப்போ நான் இதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமையான சகோதரர்களே, இப்படியாக தடுக்கப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் எப்படி? அதாவது ஒரு சாலிஹான அடியார் சொன்னாரே, என்ன சொன்னார்? அதாவது நான் அவர்களோடு அவர்களுக்கு மத்தியில் உயிரோடு இருக்கும் வரை நான் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். என்னை நீ கைப்பற்றிய பிறகு நீதான் அவர்களுக்குரிய கண்காணிப்பாளன் என்று ஒரு சாலிஹான அடியார் சொன்னாரே, அதுபோன்று நானும் சொல்லிவிடும் என்று சொல்கிறாங்க. யார் அந்த சாலிஹான் அடியான்? யாரு? யார்? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கேட்பானா இல்லையா, உங்களுடைய உம்மத்துக்கு சொன்னீர்களா, உங்கள் உம்மை வணங்குமாறு சொன்னீரா, உங்கள் தாயை வணங்குமாறு சொன்னீரா என்று சொல்லும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க? அவர்களோடு இருக்கும் வரை நான் அவர்களுக்கு பொறுப்பாக கண்காணிப்பாக இருந்தேன், நான் அப்படி சொல்லியிருந்தா நீ அதை அறிந்திருப்பாய், என்னை நீ கைப்பற்றிய பிறகு நீ தான் அவர்களை கண்காணிக்கக்கூடியவனாக இருந்தாய், இது போன்று நானும் சொல்லிவிடுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லதான் சொன்னார்கள். இதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பகுதி என்ன சொன்னாங்க, நபியவாங்க அஸ்ஹாபி எனது தோழர்கள் என்று சொன்னாங்க, அதே போன்று உம்மத்தி என்று சொல்றாங்க, எனது சமுதாயம் எண்ணில் நின்று உள்ளவங்க வாசகங்களும் ஹதீஸ்கள் இடம்பெறுது. அப்ப எனது தோழர்களே என்ற வாசகத்தை என்ன செய்வாங்க, சிலர் தவறாக பயன்படுத்தி சஹாபாக்களை விமர்சிப்பதற்கும் சஹாபாக்கள் என்ன செய்வதற்கு தரக்குறைவாக பேசுவதற்கும் இந்த ஹதீஸ்களை சான்றாக எடுப்பார்கள். நிச்சயமா அவர்களுக்கு அது சான்று அல்ல. ஏன்? நபியுடைய மரணத்துக்கு பிறகு ரசூலுல்லாஹ்வுடைய மக்கா வெற்றிக்கு பிறகு சிலர் என்ன செஞ்சாங்க, மக்கா வெற்றி கொள்ளப்பட்டது, இஸ்லாத்துக்கு வெற்றி கிடைத்தது, அதை பார்த்து அணி அணியாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க. அப்படி வந்தவருங்க பலர் என்ன செஞ்சாங்க, அவங்களோட மௌத்துக்கு பிறகு அபூபக்கர் ஆட்சி காலத்தில் மறுபடியும் என்ன செய்தார்கள், அவங்களோட பழைய மார்க்கத்துக்கு திரும்பினார்கள். அப்போ அவங்களோடு யுத்தம் கூட செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போ எனவே சஹாபாக்கள் நபித்தோர் என்ற உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவர்கள் அதில் வரல. இப்படியானவர்கள் என்ன செய்தார்கள், மதம் மாறி போனார்கள், அவர்களுக்கு எதிராக யுத்தம் செய்தார்கள். அதே போன்ற முனாஃபிக்குகள் என்ற கருத்தையும் சொல்வார்கள். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு தடவை தன முனாஃபிக்குகளை வந்து கொள்வதற்கு அனுமதி கேட்ட போது என்ன சொன்னாங்க, மக்கள் வெளி மக்கள் இப்படி பேசுவாங்க, முகம்மது தனது தோழர்களையும் கொள்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஏன்னா முனாஃபிக்குகளுக்கும் ரசூலுல்லாஹ் தோழர்கள் என்ற வாசகத்தை பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பதை பார்க்குறோம். அப்போ அந்த அந்த அமைப்பில் அந்த வார்த்தை பயன்படுத்தப்படும் என்ற விளக்கங்கள் அதுக்கு சொல்வார்கள் என்பதையும் நாம் என்ன செய்ய வேண்டும், எங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, முதலாவது இந்த பாக்கியத்தை பெறக்கூடியவங்க யார்? ரசூலுல்லாஹ்வுடைய திருக்கரத்தால் தண்ணீரை பருகின்ற அந்த பெரும் பாக்கியத்தை முதலில் பெறக்கூடியவங்க யார்? முதலில் பெறக்கூடியவர்கள் யார்? அது தொடர்பாக வரக்கூடிய 2 ஹதீஸ்களை பார்ப்போம். அதில் ஒரு ஹதீஸ் திருமீதியில் பதிவாக இருக்கிறது, 2444 செய்தியாக. இந்த செய்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அதாவது அவ்வலுன் நாசி உரூதன் அலைஹி, முதலாவது வரக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால், ஃபுகரா உல் முஹாஜிரீன், ஏழை முஹாஜிரீன்கள், ஏழை முஹாஜிர்கள் என்று சொல்கிறாங்க. அவங்களோட தலைகள் எப்படி, அதாவது பரட்டையானதாக, அதே போன்ற ஆடைகள் அழுக்கடைந்ததாக, அதே போன்று நல்ல ஒரு சிறந்த செல்வாக்குள்ள ஒரு பெண்ணை மணமுடிக்க கேட்டால் மணமுடித்து கொடுக்கப்படாத, அதே போன்று வீட்டு வாயல்கள், மக்களுடைய வீட்டு வாயல்கள் திறக்கப்படாத, இப்படி எளிமையான வாழ்வை வாழ்ந்தார்களே அவர்களுக்கு தான் என்னது முதலிடம், ஏழை முஹாஜிர்கள் என்று சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸின் அடிப்படையில் நாங்கள் என்னது, முடிகளை வாராமல் அழுக்கான ஆடைகளோடு அப்படி இருக்கு என்பதை சொல்லலை. இந்த செய்தி என்ன சொல்லுது என்று சொன்னால், சஹாபாக்கள் அதிகம் ஜிஹாதில் இருந்தாங்க, அல்லாஹுடைய வழியில் போராடினார்கள், ஹஜ்ஜுடைய பயணம், உம்ராவுடைய பயணம், இப்படியான விஷயங்கள், அவங்க வாழ்ந்த ஏழ்மை, அப்படியான சூழல்கள் அவங்களுக்கு உருவாக்கியது, அது அவங்களாக திட்டமிட்டு ஏற்படுத்தியது அல்ல. அப்போ இது ஒருவர் வேண்டுமென்று செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லவில்லை. இதையும் நாம் இந்த வேறுபாட்டையும் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இப்படியானவர்கள் முதன்மைப்படுத்தப்படுவார்கள். முஸ்லீமுடைய ஒரு ரிவாயத்தில் வருகிறது, 6130 செய்தியாக இது இடம்பெறுகிறது. சௌபான்றதை அறிக்கக்கூடிய செய்தியில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது நான் எனது கௌசர் என்ற அந்த தடாகத்தின் பகுதியில் நான் நின்று கொண்டிருக்கின்ற போது யமன் வாசிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்கான ஹதீஸ்ல, யமன் வாசிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதற்காக மற்றவர்களை விரட்டுவேன் ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப யமன் வாசிகள் என்று சொல்லும் போது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மதீனாவிலே வாழ்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற இரண்டு கோத்திரங்கள், மதீனாவில் வாழ்ந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்ற கோத்திரங்கள் அன்சாரிகள், அவங்களுடைய அந்த ஆரம்பத்தை நீங்க எடுத்தீங்கன்னா யமன்ல இருந்து தான் வந்தாங்க. அவங்க யார், மதீனா வாசிகளை பொறுத்தவரையில அவங்களோட ஆரம்பம் யமன் தான். அப்ப யமன்ல இருந்து வந்தவர்கள், அப்ப எனவே இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே யமன் வாசிகளுக்கு நான் முன்னுரிமை வழங்குவதற்காக மற்றவர்களை விரட்டுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. எனது கையில் ஒரு தடி இருக்கும், அதன் மூலம் நான் என்ன செய்வேன், மற்றவர்களை அடித்து விரட்டுவேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப எனவே அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியினூடாக என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னா, அப்ப அவங்களுக்கு முதலிடம் கொடுக்கப்படக்கூடியவங்க யார் என்றால் சஹாபாக்கள். சஹாபாக்கள் தான் முஹாஜிர்களும் அன்சாரிகளும் தான் வருகிறார்கள் என்பதை நாம் இந்த செய்திகளில் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும், அந்த பாக்கியத்தை நாம் நமக்கு கிடைப்பதற்காக நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்திக்க வேண்டும். என் அருமையான சகோதரர்களை, அடுத்து இதில் இந்த தலைப்பில் நாம் பார்க்க போவது என்னவென்று சொன்னால், அதாவது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் தனது உம்மத்தை எப்படி அடையாளம் காணுவார்கள், அதாவது அவ்வளோ மக்களுக்கு கூட்டத்தில் சுபஹானல்லாஹ் அந்த கியாமத்துடைய பெருவெளியில் அல்லாஹ்வுடைய தூதர் தனது உம்மத்தை எப்படி அடையாளம் காணுவார்கள், எப்படி இனம் காணுவாங்க என்பது இதில் முக்கியமானது. முஸ்லீமில் பதிவாக இருக்கக்கூடிய செய்தி 607 செய்தியாக பதிவாகிறது. ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு முறை என்ன செய்தார்கள் என்று சொன்னால், மதீனாவில் உள்ள அந்த பொது மையவாடி பக்கி என்று சொல்லுவோமா இல்லையா, அதற்கு ரசூலுல்லாஹ் வந்து என்ன செய்தாங்கன்னு சொன்னால், அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் என்று அவங்க துவா செஞ்சாங்க. அதாவது அவங்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு அல்லாஹுடைய நாட்டைப்படி நாமும் உங்களோடு வந்து சேருவோம் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், அதாவது நாங்களும் உங்களோடு வந்து சேரக்கூடியவர்களே என்று சொல்லிவிட்டு, நான் எனது இஹ்வான் அதாவது சகோதரர்களை நான் உலகில் பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க, ஆசைப்படுகிறேன் என்று அவங்க சொல்கிறாங்க. அப்படி சொன்ன சந்தர்ப்பத்தில் அப்போ சஹாபாக்கள் கேட்குறாங்க, அவலஸ்னா இஹ்வானக்கு யார் சொல்லலாம், நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா. அப்போ சொல்கிறாங்க, அந்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள். வ இஹ்வானு அல்லதீன லம் யஅது பஅத், அதாவது இன்னும் வரவில்லை, எனது சகோதரர்கள் இன்னும் வரவில்லை, எனக்கு பின்னர் தான் அவர்கள் வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யார் ரசூலுல்லாஹ், அவர்களை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள், உங்களுடைய சகோதரர்கள் நீங்கள் சொல்கிறீங்களா இல்லையா, அவர்களை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள் என்று ரசூலுல்லாஹ் அவர்களிடம் கேட்கிறார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், அதாவது ஒரு மனிதனிடம் என்ன இருக்கிறது, நிறைய குதிரைகள், அதில் அந்த ஒரு குதிரை அதனுடைய முகம் கை கால்கள் என்ன செய்கிறது, வெண்மையாக உள்ளது, ஏனைய குதிரைலாம் கருப்பாக இருக்கிறது. அப்போ இந்த குதிரையை அவன் அறிந்து கொள்வதில் அடையாளம் காணுவது அவனுக்கு ஏதாவது சிரமம் இருக்குமா, அப்போது இல்லை என்றார்கள். அப்போ இதுபோன்று தான் என்னுடைய உம்மத்தை நான் எப்படி அடையாளம் காணுவேன் என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், அவர்களுடைய அந்த வுதுவுடைய உறுப்புகள், அவர்களுடைய அந்த உளுவுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசிக்கும் நிலையில் தான் மறுமையில் வருவாங்க. அந்த உதுவுடைய உறுப்புகள் உது செய்யும் போது அந்த உறுப்புகள் சுபஹானல்லாஹ், அந்த இபாதத் மூலம் கிடைக்கக்கூடிய சிறப்பு பாருங்க, அந்த உறுப்புகள் பிரகாசிக்கும் நிலையில் வருவார்கள், அதை கொண்டு நான் அடையாளம் கண்டுகொள்வேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். மற்றும் ஒரு செய்தியில் முஸ்லிமில் வருகிறது 604 செய்தியாக, அதிலும் அல்லாஹுடைய தூதரிடம் கேட்கப்படுகிறது, யார் ரசூலல்லாஹ், அதாவது ஏனைய உம்மத்துகளுக்கு மத்தியிலே உங்களுடைய உம்மத்தை நீங்கள் எப்படி அடையாளம் காணுவீர்கள் என்று கேட்கும்போது சொன்னார்கள், அதாவது உதுவுடைய உறுப்புகள் எல்லாம் பிரகாசித்துக் கொண்டிருக்கும், அதன் மூலம் நான் அடையாளம் காணுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அருமையான சகோதரர்களை, ஒரு முறை அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, உது செய்கிறாங்க. அவர்கள் உது செய்கின்ற போது சுபஹானல்லாஹ், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், தங்களுடைய கைகளை வந்து இந்த இடம் புஜம் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா, இதுவரை கழுவுகின்றார்கள், இதுவரை அவர்கள் கழுகின்றார்கள். அப்படி சுத்தம் செய்கின்ற போது அங்கிருந்த சிலர் அங்கு அவர்களிடம் கேட்குறாங்க, இது என்ன உது, இது என்ன உது என்று கேட்குறாங்க. கேட்கின்ற போது அவங்க சொல்கிறார்கள், நீங்கள் இங்கு தான் இருக்கிறீர்களா, நீங்கள் இங்கு இருந்ததை நான் கண்டிருந்தால் நான் இப்படி செய்திருக்க மாட்டேன், இப்படி செய்திருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். தபலுகு ஹில்யத்துல் மூமினு ஹைது யபலுகுல் வுது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன், அதாவது மூமினுடைய உறுப்புகளில் எங்கெல்லாம் இந்த உளுவுடைய நீர் படுகிறதோ அதெல்லாம் எப்படி இருக்கும், அதெல்லாம் இலங்கி கொண்டிருக்கும், அதெல்லாம் பிரகாசமாக இருக்கும் என்று நான் அவர்கள் சொல்ல கேட்டிருக்கிறேன், அதனால் தான் நான் இப்படி செய்தேன் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே நறுமையான சகோதரர்களே, இன்று நீங்கள் பார்க்கலாம், தொழுகை இல்லாமல் உதுவை செய்யாமல் வாரத்துக்கு ஒரு முறை உதவு செய்யக்கூடியவர்கள், அதே போன்று வருடத்துக்கு இருமுறை உதவி செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். அப்ப இந்த இபாதத் சுபஹானல்லாஹ், இதன் மூலம் தான் அல்லாஹ்வுடைய தூதத்தனுடைய உம்மத்தை அடையாளம் காணுவாங்கண்டா. அப்ப இந்த இபாதத்தில் நாம் எவ்வளவு போட்டி போட வேண்டும். ஏன் வேறு அடையாளங்கள் இல்லை, அதை கொண்டுதான் உம்மத்தை ரசூலுல்லாஹ் அடையாளம் காணுவாங்க அந்த நாளில். அந்த நாளுடைய அந்த அமளி துமளிகளுக்கு மத்தியில் சுபஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதரம்மை அடையாளம் காணவில்லை என்றால் நாம் எவ்வளவு பெரிய நஷ்டவாளர்கள். எனவே அன்பிக்குரிய நறுமையான சகோதரர்களே, அப்ப இந்த செய்திகள் நமக்கு எதை சொல்கிறது என்றால், இந்த இபாதத்தில் நாம் ஆர்வமாக இருக்க வேண்டும். உதுவை செய்கின்ற போது சுன்னாவை பேணியவர்களாக, அந்த உறுப்புகளை உரிய முறைகளை அதை சுத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த ஹவுதை விட்டு தடுக்கப்படுகின்றவர்களில் ஒரு செய்தியை, இன்னொரு செய்தி, ஒன்றிரண்டு செய்தியை மாத்திரம் சொல்லி இந்த தலைப்பை முடித்துக் கொள்கிறோம். அகமதில் 23308 செய்தி, ஹுதைஃபாரதை அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதாவது இன்னஹா சதகூனு உமரா, பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், பின்னால் சில ஆட்சியாளர்கள் வருவார்கள், அவங்க என்ன செய்வாங்க, பொய் சொல்வார்கள், அநியாயம் செய்வார்கள், பொய் சொல்வார்கள், அநியாயம் செய்வார்கள். இப்படி அவங்க செய்கின்ற போது யார் அவர்களிடம் போய் அவர்களுடைய பொய்களை உண்மைப்படுத்துவார்களோ, நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களை உண்மைப்படுத்துவார்களோ, அவர்களுடைய அநியாயங்களுக்கு துணை போவார்களோ, ஃபலைஸ மின்னா, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல, நானும் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல, வல எரிது அலல் ஹவுத், அவர்கள் ஹவுதின் பக்கம் வர மாட்டார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவர்கள் ஹவுதின் பக்கம் வர முடியாது. யார் அப்ப, யார் ஆட்சியின் போது அநியாயங்களின் போது மௌனமாக இருப்பது என்பது ஒரு தனியான விஷயம். ஆனால் இது அப்படி அல்ல, என்னது, அநியாயத்தை ஊக்குவிப்பது. நீங்க செய்யறதுதான் சரி, அநியாயத்தை ஊக்குவிப்பது, பொய்யை உண்மைப்படுத்துவது. இப்படி செய்வார்கள் என்றால் இவங்க அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டு எச்சரிக்கைகள் உண்டன, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள் அல்ல, நான் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல, அவர்கள் ஹவுலின் பக்கம் வர முடியாது. அதே நேரத்தில் ரசூலுல்லாஹ் யார் சொல்கிறாங்க அதில், அதாவது அவங்களோட பொய்களை யார் உண்மைப்படுத்தவில்லையோ, அவங்களோட அநியாயத்துக்கு துணை போகவில்லையோ, அவர்கள் எம்மை சார்ந்தவர்கள், நானும் அவர்களை சார்ந்தவர்கள், அவர்கள் ஹவுலின் பக்கம் கொண்டு வரப்படுவார்கள், வருவார்கள் என்று ரசூலுல்லாஹி சொன்னார்கள். அப்போ எனவே நறுமையான சகோதரர்களே, அப்போ இதுவும் ஒரு காரணம், என்ன, ஹவுல் தடுக்கப்படுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்த காரணங்களில் இதுவும் ஹதீஸ்களில் பதிவாகி இருக்கிறது. அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த ஹவுத் என்பது, அதாவது சிராத்துக்கு முன்னா பின்னா என்பது சம்பந்தமான சில கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இமாம் புகாரி ரஹிமுல்லாஹ் அவங்க ஹதீஸ்களை பதிவு செய்யும் போது சிராத்துக்கு பிறகு, அதாவது சிராத்துக்கு பிறகு தான் ஹவுது, இந்த ஹவுல் சம்பந்தமாக, ஹவுதுல் கௌ சம்பந்த ஹதீஸ்கள் எல்லாம் பதிவு செய்கிறாங்க சிராத்துக்கு பிறகு. சில பொழுதுகளில் அப்படி பதிவு செய்வதற்கு சில காரணங்களை அறிஞர்கள் முன்வைக்கின்ற போது நான் உங்களுக்கு சொன்னேன், அதாவது இரு குழாய்கள் என்ன செய்யப்படும், ஒன்று தங்கத்தாலானது, ஒன்று வெளி, அந்த ரெண்டு குழாய்கள் என்ன செய்யப்படும், தண்ணீர் வெளிப்படும் என்ற ஹதீஸை வைத்து என்ன ஒரு முடிவு செய்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது அது சொர்க்கத்துக்கு நெருக்கமாகத்தான் இருக்க வேண்டும், சொர்க்கத்துக்கு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க, சிராத்துடைய அந்த செய்திகளுக்கு பிறகு ஹவுதுடைய செய்திகளை கொண்டு வருவதற்கும் அந்த கருத்தை சொல்வதற்கும் காரணமாக இருந்தது. ஆனால் அதாவது சரியான கருத்து, அதிகமாக அறிஞருடைய கருத்து என்னவென்று சொன்னால், சிராத்துக்கு முன்னர் தான் ஹவுத், சிராத்துக்கு முன்னர் தான் ஹவுத் என்பது தான், ஏன்னா அது நீளம் என்பது அல்லாஹ் என்ன செய்வான், அல்லாஹ்வுடைய ஆற்றல், அவன் எப்படியும் செய்யக்கூடியவன், அவன் எப்படியும் செய்ய, அவன் யாவற்று மீதும் ஆற்றல் மிக்கவன். அப்ப எனவே அந்த அடிப்படையில் சிராத்துக்கு முன்னர் தான் ஹவுத் என்பது தான் இமாம் குர்துபி ரஹிமுல்லாஹ், இன்னும் பல இமாம் இப்னு கஸீர், இன்னும் பல அறிஞருடைய கருத்தாக இருக்கிறது என்பதை, பல அறிஞர்கள் அதிகமானவருடைய கருத்தாக அது இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுத் இருக்கிறதா, ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுத் இருக்கிறதா என்று நாம் பார்ப்போமாக இருந்தால், இது தொடர்பாக ஒரு ஹதீஸ் வருகிறது. இந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் விமர்சனங்களும் இருக்கிறது. ஆனால் ஷேக் அல்பானி அவர்கள் ரஹிமுல்லாஹ் அவங்க இந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சஹி என்று சொல்கிறார்கள். இந்த செய்தி திருமீதியில் 2443 செய்தியாக பதிவாகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இல்லை இன்னலி குல்லி நபீன் ஹவுதன், ஒவ்வொரு நபிக்கும் ஒரு ஹவுத் இருக்கும், இன்னஹும் யதபாஹவுன, ஒவ்வொரு நபியும் அதை கொண்டு பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், ஐயுஹும் அக்சர் வாரிதா, யார் அதிகமாக அந்த நபியிடம் தண்ணீரை குடிப்பதற்கு அந்த சமுதாயத்தில் அவங்களை ஏற்றுக்கொண்ட மக்கள் அதிகம் யார் வருவாங்களோ அதை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்வார்கள், வைன்னி அர்ஜு அன்னகுன அக்சருஹும் வாரிதா, நான் அல்லாஹ்விடத்தில் எதை எதிர்பார்க்கிறேன், ஆசை வைக்கிறேன் என்று சொன்னால், அதாவது என்னிடம் வரக்கூடியவங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொன்னார்கள். அதே போன்று ஒரு செய்தியில் வருகிறது, ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க, அதாவது மக்களை விரட்டுவாங்கன்னு வரக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் படித்தோமா இல்லையா, அந்த மக்களை விரட்டுமாறு வரக்கூடிய செய்தியில் ரசூலுல்லாஹ் என்ன, ஒரு மேடை அவங்களுக்கு இருக்கும், அதுக்கு மேலே ரசூலுல்லாஹ் விரட்டுவாங்கன்னு வரக்கூடிய செய்தியில் அடிப்படையில் சில அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க, வேறு சமுதாயத்தை சேர்ந்தவங்க வரும்போது அவர்களை விரட்டுவாங்கன்ற ஒரு விளக்கத்தையும் என்ன செய்வார்கள், அதில் கொண்டு வருவார்கள். எனவே இந்த விளக்கங்கள். அடுத்ததாக நறுமையான சகோதரர்களே, இந்த ஹவுல் படைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா? அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு வாக்களிக்கப்பட்ட இந்த ஹவுல் இது படைக்கப்பட்டிருக்கிறதா இல்லையான்னு சொன்னால் இது படைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆதாரம் புகாரியில் 6590 செய்தியில் நிறைய ஹதீஸ்களுக்கு ஆதாரமாக இருக்கிறது. உக்பத் இப்னு ஆமிர் அறிவிக்கக்கூடிய செய்தியில் ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், உஹதில் சென்று என்ன செஞ்சாங்க, அவங்க கடைசி காலத்தில் அவங்களோட அந்த இறுதி காலத்தில் அவங்க இறந்தவங்களுக்கான செய்தி தொழுகை நடத்துவது போன்று அவங்க உயிர் தியாகிகளுக்காக தொழுதார்கள். பிறகு அவங்க மேடைக்கு, சொற்பொழி மேடைக்கு வந்து என்ன செஞ்சாங்க, அவங்க அந்த உரை நிகழ்த்துகின்ற போது அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு சொல்கிறார்கள், இன்னி ஃபரத்துன் லக்கும் வான ஷஹீதுன் அலைக்கும் என்று சொல்கிறார்கள். அதாவது அந்த சொற்பொழிவு மேல் இருந்தவங்க, நிச்சயமாக நான் மறுமையில் உங்களுக்காக காத்திருப்பேன், எதில், அந்த ஹவுதுக்கு பக்கத்தில் நான் அதை என்ன செய்தேன், அது உங்களுக்கு நான் அதற்கு சாட்சியாக ஆவேன். அவங்க சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், இன்னி வல்லாஹி லா அன்துரு இலா ஹவுதி அல் ஆன் என்று சொல்கிறார்கள், நான் இப்போது எனது ஹவுதை பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னாங்க. சொல்லாங்க மிம்பரி மீது என்று சொல்கிறார்கள், நான் இப்போது எனது ஹவுதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார்கள் என்ற செய்தி இருக்கிறது. எனவே இது படைக்கப்பட்ட விட்டது. இது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதே போன்ற நறுமையான சகோதரர்கள், அந்த பெரும் பாக்கியத்துக்குரியவர்களாக நானும் நீங்களும் மாற வேண்டும். அதற்காக பிரார்த்தித்தல், அதற்குரிய அமல்களில் நாம் முந்தி செல்லக்கூடியவர்களாக, சுன்னாவை பேணக்கூடியவர்களாக, விதாவை விட்டு எச்சரிக்கையாக, அதே போன்று மார்க்கத்திலே நாம் பொறுமையோடு செயல்படக்கூடியவர்களாக, இப்படி நாம் மாறுவதன் மூலமாக இந்த உயரிய பாக்கியத்துக்கு சொந்தக்காரர்களாக நானும் நீங்கள் மாறலாம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.